22 சங்கீதம் 22. நம்ம எல்லாருக்கும் தெரியும், இது முதல் வசனத்திலேயே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னு சொல்கிற வார்த்தையின்படி இயேசு கிறிஸ்துவை குறித்து தீர்க்க தரிசனமாய் தாவீது பாடின சங்கீதம் தெரியும். இதில் சில முக்கியமான வசனங்கள் இருக்குது, அதில் நம்முடைய விசுவாசமே அடங்கியிருக்கு. நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் நம்மையே நாம் பார்த்து கொண்டிருந்தால் சோர்ந்து போயிடுவோம். நான் ஒரு ஹிந்து கான்வெர்ட், 24 வயசில் தான் நான் ரட்சிக்கப்பட்டேன். யோகியாக இருந்தவன், தியானம் பண்ணவன், செல்ஃப் ரியலைசேஷன் இஸ் காட் ரியலைசேஷன் அப்படின்னு சொல்லி காலையில் 4 மணியிலிருந்து 7 மணி வரைக்கும் தியானம் பண்ணவன், நிஷ்டையில் இருந்தவன், என்னையவே நான் பார்த்தவன், அது எனக்கு ரட்சிப்பை கொடுக்கல. ஆனால் இயேசு தான் எனக்கு ரட்சிப்பை கொடுத்தார். அவர் மூலமாய் தான் நான் ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். 40 வருஷமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அந்த வாழ்க்கை ஒரு விதத்தில் சிலுவை சுமக்கணுங்கிறது பாடுகள் கஷ்டங்கள் அப்படின்னு இருந்தாலும், என்னுடைய அபிப்பிராயம், நம்முடைய சபையிலே நாம் யார், நமக்கு தேவன் அருளிய கிருபை வரங்கள் என்ன அப்படிங்கிற நம்முடைய பாரம்பரியத்தை குறித்து, அவர் இன்ஹெரிட்டன்ஸ், அதை குறித்து போதுமான அளவு நாம் போதிக்கப்படவில்லை. அல்லது நம்முடைய அநேகருடைய விசுவாசம் அசைக்கப்படுதுன்னா சாலிடாக வேதத்திலிருந்து நமக்கு ஒரு ஸ்திரமான விசுவாசம் இல்லை அப்படிங்கிறதான். ஆகையினால் சுருக்கமாய் ஒரு 40 நிமிடம் உங்களோடு என் இருதயத்தில் இருக்கிற விசுவாசத்தையே பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த 22 சங்கீதத்தில் 22 வசனத்தில் பார்த்தீங்கன்னா, உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவில் உம்மை துதிப்பேன் அப்படின்னா, இயேசு இங்கே இருந்தார்னா அவர் நம்ம எல்லாரையும் பார்த்து என்னுடைய தம்பிகள் தங்கைகள் அப்படின்னு சொல்லுவார். என் தம்பிகள் தங்கைகள் மத்தியிலே பிதாவே நான் உம்மை துதித்து பாடுவேன்கிறார். அல்லேலூயா. இதாங்க கிறிஸ்தவ வாழ்க்கையின் அஸ்திவாரம். நம்மிலே அநேகருக்கு என் பிதா, காணக்கூடாத கர்த்தர், என் அப்பா அப்படிங்கிற விசுவாசம் இல்லை. இயேசு இங்கே இருந்தார்னா என் சகோதர சகோதரிகளுக்கு மத்தியிலே அப்பா உம்முடைய நாமத்தை நான் வெளிப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லி அவர் அப்பாவை நமக்கு வெளிப்படுத்துகிறார். அப்புறம் நாம் அவருடைய சந்ததி அப்படிங்கிறதுல நாம் நிச்சயமுடையவர்களாக இருக்கணும். அப்படின்னா நான் பின்னாடி வார்த்தையில் உங்களுக்கு நிரூபிக்கிறேன். இன்ட்ரொடக்ஷனாக சொல்லணும்னு சொன்னால், நீங்கள் ஒரு டாக்டர்கிட்ட போகிறீங்க, உங்களுக்கு ஹை பிபி இருக்குது, உங்கள் தாத்தாவுக்கு இருந்துச்சா, உங்கள் அப்பாவுக்கு இருந்துச்சா, உங்கள் வழியில் இல்லைன்னாலும் உங்கள் அம்மா வழியில் இருந்துச்சான்னு கேட்குறாங்க. யாரோ ஒரு வழியில் கொலஸ்ட்ரால் இருந்துச்சு, பிபி இருந்துச்சு, ஹார்ட் அட்டாக்கில் வந்து செத்து போனாங்கன்னா ஜாக்கிரதையாக இருங்க, பிபி ஹையாக இருக்குது, கொலஸ்ட்ரால் ஹையாக இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே அதை அப்படியே அவருடைய ப்ரிஸ்கிரிப்ஷனை அப்படியே ஃபாலோ பண்ணுறோம். இப்போது அதே போல் ஒரு தீர்க்கதரிசி இந்த வேத புஸ்தகத்திலிருந்து, எப்பா உங்களுக்கு ஒரு இன்ஹெரிட்டன்ஸ் இருக்குது, உங்களுக்கு ஒரு பாரம்பரியம் இருக்குது, எப்படி தாத்தா பாட்டி பூட்டன்ட்டிருந்து கொலஸ்ட்ராலும் பிபியும் வந்ததோ அதே போல் உங்களுக்கும் ஒரு பாரம்பரியம் இருக்குது. யூ ஹவ் இன்ஹெரிட்டட் த்ரூ கிரைஸ்ட் சம்திங் அப்படின்னு சொன்னால் அதை நாம் நம்புவோமா? அப்படின்னா இந்த வார்த்தையின்படி உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து அப்படின்னு சொன்னால், மூத்த சகோதரர் இயேசு, நாம் எல்லாரும் அவருடைய தம்பி தங்கைகள், தலச்சான் பிள்ளை இயேசு, நம்ம எல்லாருக்கும் ஒரே அப்பா தான். அந்த ஒரே அப்பாவுனுடைய எல்லாமும், அவருடைய சர்வ சம்பத்தும், சகலமும் எல்லாருக்கும் சொந்தம். ஆமென். எனக்கு 5 பிள்ளைகள் உண்டு. நாளைக்கு நான் செத்தேன்னா என் பேரில் இருக்கிற எல்லா சொத்தையும் ஆண் பெண் அதாவது சமமாய் பங்கிட்டுக் கொள்வார்கள். சட்டமே அப்படி சொல்லுது. என் பையன்களில் ஒருத்தன் எவனாவது வந்து நான் அப்பாவுக்கு அதை செஞ்சேன் இதை செஞ்சேன் எனக்கு அவ்வளவு வேணும் இவ்வளவு வேணும்னு சொன்னால் யாராவது கேட்பாங்களா? இல்லை என் கடைசி பையன் வந்து அதை ஒத்துக்குருவானா? நீங்களும் நானும் அப்படி இன்செக்யூரிட்டியில் இருக்கக்கூடாது. எத்தனையோ வார்த்தைகள் இருக்குது, எவ்வளவோ நாம் கேட்டிருக்கிறோம். இயேசுவை நேசித்தது போல அப்பா நம்மை நேசிக்கிறார். இயேசுவுக்கு சொந்தமானது எல்லாம் எனக்கும் சொந்தம். ஐ ஹாவ் அன் இன்ஹெரிட்டன்ஸ் த்ரூ ஜீசஸ் கிரைஸ்ட், த கேரக்டர் ஆஃப் காட். தேவனுடைய அவருடைய சுவாபம், அவருடைய தன்மை, அவருடைய ஐஸ்வர்யம், அவருடைய சகல சம்பத்தும், அவருடைய வாழ்க்கை, அவருடைய கேரக்டர், எதையும் எடுத்துக்கங்க, அவருடைய வல்லமையையும் மகிமையும் தவிர எல்லாம் நமக்கு சொந்தம். அல்லேலூயா. இதையே நாம் நம்ப மாட்டேங்கிறோம். டாக்டர்கிட்ட போய் பிபி இருக்குன்னு சொன்னால் உடனே அதை உங்கள் தாத்தாவுக்கு இருந்துச்சு பாட்டிக்கு இருந்துச்சுன்னு சொன்ன உடனே அதை அப்படியே நாம் கேரி அவுட் பண்ணுறோம். ஆனால் வேதம் சொல்லுது. என்ன சொல்லுதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். கலாத்தியர்க்கு எழுதின நிருபம் 4:4 வாசிக்கிறேன். கலாத்தியர் 4:4 நாம் புத்திர சுவீகாரத்தை அடையும்படி நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்களை மீட்டுக்கொள்ளத்தக்கதாக காலம் நிறைவேறின போது ஸ்திரீயினிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். அப்படின்னா இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அவருடைய ஆவியை பிதா எனக்குள் வைத்தபடியால், எப்படி இயேசு காணக்கூடாத கர்த்தரை கடவுளை அப்பா என்று கூப்பிட்டாரோ, பிதாவே என்று கூப்பிட்டாரோ, அதே போல நானும் அவருடைய ஆவி எனக்குள் இருப்பதனால், பிதா குமாரனுடைய ஆவியை எனக்குள் வைத்தபடியினால், காணக்கூடாத பரிசுத்த ஆவியானவர் எனக்குள் வாசமாயிருக்கிறபடியால், நான் அதை கேட்டு பெற்றுக்கொண்டிருக்கிறபடியால், அவருக்குள் நான் பிழைக்கிறபடியால், அசைகிறபடியால், நானும் காணக்கூடாத கர்த்தரை கடவுளை நான் பயந்து நடுங்கிக் கொண்டு அடிமையைப் போல வாய்பொத்தி ஒரு வேலைக்காரனை போல இருக்க மாட்டேன். சொந்தம் கொண்டாடி டாடி அப்பா பிதாவே என்று இயேசுவை போல் நான் என் கர்த்தரை காணக்கூடாத கடவுளை அப்பாவாய் சொந்தம் கொண்டாட முடியும். அல்லேலூயா. பவுல் சபைக்கு இப்படி தாங்க சொன்னார். இப்போ யோவான் 8:10 திருப்புங்க. ஒரு முறை பிறந்த நாம் எல்லாரும் பிசாசின் பிள்ளைகள். எத்தனை பேருக்கு தெரியும், எத்தனை பேருக்கு அந்த உணர்வு வருது? அங்கே நம்ம கலாத்தியரில் என்ன வாசித்தோம், ஸ்திரீயின் இடத்தில் பிறந்தவரும்னு எழுதியிருக்கு. அப்படின்னா நீங்களும் நானும் யார்கிட்ட பிறந்தோம்? நீங்கள் மறுபடியும் பிறக்கிறதெல்லாம் விட்டுருங்க, ஆவியினால் பிறக்கிறதெல்லாம் விட்டுருங்க. 2:2:4 மாதிரி வேதத்தில் எழுதியிருக்கு, அதை நாம் விசுவாசிக்கிறதில்ல. இயேசு பரிசுத்த ஆவியினால் பாவமில்லாமல் அவர் மரியாளின் வயிற்றிலே உப்புவித்தார். ஆகையினால் அவர் பாவம் செய்யவில்லை. நீங்களும் நானும் ஆஃப்டரால் ஒரு தாய் தகப்பனுக்கு பிறந்தோம், நாம் எப்படிங்க பாவம் செய்யாமல் இருக்க முடியும் அப்படின்னு யாராவது ஒரு கிறிஸ்தவ பித்தலாட்ட ஊழியர்கள் பிரசங்கித்தால் அதை நம்பக்கூடாது. வேத வார்த்தையின்படி நான் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அவருடைய தம்பி ஆயிட்டேன், தங்கை ஆயிட்டேன், அப்பாவினுடையது எல்லாம் எனக்கு சொந்தம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் எனக்கு ஒரு சுதந்திரம் இருக்குது, ஒரு இன்ஹெரிட்டன்ஸ் இருக்குது, எனக்கு ஒரு சொத்து இருக்குது, எனக்கு உரிமை இருக்குது. அது என்னன்னா பிதாவினுடையது எல்லாம் என்னுடையது. பிதா வாழ்ந்த வாழ்க்கை என்னுடையது, அவருடைய சுபாவம் என்னுடையது. ஆனால் இதை நாம் அனுபவிக்கணும்னு சொன்னால் முதல்ல நாம் யாருன்னு தெரியணும். அதான் ஸ்திரீயினிடத்தில் பிறந்தவர்னு எழுதியிருக்கு. நீங்களும் நானும் ஸ்திரீயினிடத்தில் பிறந்தவர்கள் தான். இயேசு தாயின் கர்ப்பத்திலிருந்து வெளிவந்தது முதல் அவர் ஆவியினால் நடத்தப்பட்டார், அவர் வளர்ந்தார் எழுதியிருக்கு. அவருக்கு ஆகையினால தான் பழைய மனிதன் இல்லை. நீங்களும் நானும் 20 வயசுலேயோ 30 வயசுலேயோ 40 வயசுலேயோ மறுபடியும் பிறக்கிறோம், பரிசுத்தாவியினால் புதுப்பிக்கப்படுறோம். நாம் பரிசுத்தாவியினால் புதுப்பிக்கப்பட்ட உடனே இயேசு தாயின் கர்ப்பத்திலிருந்து வெளிவந்தது போல அவர் உற்பவித்து அவர் வெளிவந்தது எவ்வளவு பெரிய அதிசயமோ ஆச்சரியமோ, அதே போல ஒரு முறை பிறந்த நான் பரிசுத்தாவியினால் பிறந்து நான் ரட்சிக்கப்பட்டது அவ்வளவு பெரிய அதிசயம் ஆச்சரியம். இதை நீங்கள் உணரணும். இப்போ யோவான் 8 அதிகாரத்துக்கு வாங்க. இயேசு 44 வசனத்தில் பாருங்க, நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவரால் உண்டானவர்கள். இது இயேசு அப்போ யூதர்களுக்கு சொன்னார். இப்போ நமக்கும் இங்கிருந்து அப்படி தான் சொல்லுவார். முதல்ல ஒரு முறை நாம் பிறந்ததன் மூலமாய் நாம் யார் அப்படின்னு சொன்னால், நாம் பிசாசானவனால் உண்டானவர்கள். உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாக இருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாக இருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலை நிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். இப்போ ஸ்திரீயினிடத்தில் பிறந்தவர்னு கலாத்தியரில் வாஸ்தோம். நீங்களும் நானும் ஒரு ஸ்திரீயினிடத்தில் தான் பிறந்தவர்கள். நாம் பிறந்த நாள் முதல், கற்பத்திலிருந்து வெளிவந்தது முதல், இந்த உலகத்தில் பிரவேசித்தது முதல் நாம் பொய்யர்களாக இருக்கிறோம் வேதம் சொல்லுது. இல்லையே, நல்லா நல்லவன் தானே? நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, சபையிலே பிறந்து வளர்ந்தவங்களாக இருக்கலாம், ஒரு அருமையான பெற்றோர்களுக்கு நீங்கள் பிறந்திருக்கலாம். நாம் யாராக இருந்தாலும் சரி, எந்த மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, என்ன பேக்ரவுண்டில் இருந்தவர்களாக இருந்தாலும் சரி, ஸ்திரீயினிடத்தில் பிறந்தவர்களா? நீங்கள் பிசாசினால் உண்டானவர்கள். ஏன்? அவன் பொய்யன், பொய்க்கு பிதாவாக இருக்கிறான். இப்போ எப்படி எங்கள் அப்பாவுக்கு ஹைப்பர் டென்ஷன் இருக்குன்னா எனக்கு ஹைப்பர் டென்ஷன் இருக்குது, அதை நான் இன்ஹெரிட் பண்ணியிருக்கிறேன். அதே போல தான் எங்கள் அப்பா தாயின் கர்ப்பத்திலிருந்தே பொய் சொன்னவர், நானும் தாயின் கர்ப்பத்தில் வெளிவந்த உடனே பொய் சொல்கிறவன். இதை நான் சொல்கிறேன்னா வேதம் சொல்லுதா? சங்கீதம் 58. மூன்றாம் வசனம், சங்கீதம் 58:3. துன்மார்க்கர் கர்ப்பத்தில் உற்பவித்தது முதல் பேதலிக்கிறார்கள், தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் பொய் சொல்லி வழிதப்பி போகிறார்கள். அருமையான சகோதர சகோதரிகளே, நான் யார் அப்படின்னா ஸ்திரீயினிடத்தில் பிறந்தவன், ஒரு முறை பிறந்தவன். எனக்கு எப்படி வியாதி பரம்பரையாக வந்ததோ அதே போல் பாவமும் பரம்பரையாக வருது. அதில் இயேசு ரெண்டே ரெண்டு பாவத்தை தான் சொல்கிறாரு, கொலை, பொய், பகை, சுயநலம், நான் எனது. பிறந்த குழந்தைய பாருங்கள், கையில் ஒரு குச்சியை பென்சிலவோ பேனாவோ கொடுங்க, அது விடாது. பிறந்த குழந்தைங்க, அதுக்கு பேர் கிராஸ் ரிஃப்ளெக்ஸ் அப்படிம்பாங்க. முழு வளர்ச்சி அடைந்த பிள்ளைன்னு கண்டுபிடிக்கிறதுக்கே அதான் டெஸ்ட்டு. தாயின் கருவிலிருந்து வந்தது முதல் என்னது, எதையும் விடாது பிறந்த பிள்ளை கூட. சுயநலம், நான் எனது, சுயம், அதில் ஒரு கேரக்டர் தான் பொய். உங்களுக்கு தெரியுமா, இயேசு ஒரே ஒரு முறை தான் நான் பிறந்தேன்கிற வார்த்தையை சொல்கிறார். மற்ற எல்லா இடத்துலையும் யோவான் சுவிசேஷத்தில் ஐ கேம், நான் வந்தேன் அப்படிங்கிறார். பிறந்ததை குறித்து ஒரே ஒரு இடத்துல தான் சொல்கிறார். அது எந்த இடம்னு உங்களுக்கு காண்பிக்கிறேன், திருப்புங்க யோவான் 18:37 எடுத்தவங்க யாராவது வாசிங்க. சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன். ஆ, கம்ப்ளீட் பண்ணுங்க. ஆ, சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க வந்தேன், பிறந்தேன், சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான். உங்களுக்கு தெரியுமா கிறிஸ்தவ வாழ்க்கை நமக்கு ஏன் கஷ்டமாக இருக்கு அப்படின்னு சொன்னால், நாம் சத்தியவான்களாக இல்லாததுனால. அப்படின்னா சத்தியவான்களுக்கு எதிர்ப்பதம் பித்தலாட்டக்காரர்கள், பொய்யர்கள், பொய் பேசுகிறவர்கள். இப்போது இயேசு கிறிஸ்துவின் மூலமாக எனக்கு ஒரு சுதந்திரம் இருக்குது, ஒரு சொத்து இருக்குதுன்னு சொன்னேன். அது பிதாவினிடத்தில் இருந்த வாழ்க்கை, அது இயேசுவினிடத்தில் வந்தது. இயேசுவினிடத்தில் இருந்த வாழ்க்கை ஆவியானவர் மூலமாக எனக்கும் வரும், அதில் சந்தேகமே இல்லை. ஆனால் நமக்கு ஏன் வரமாட்டேங்குது? சபையில் 10 வருஷம், 20 வருஷம், 30 வருஷம் இருந்தும் கூட கோபத்தை ஜெயிக்கணும், கோபப்படுறவங்க எரிநரகத்துக்கு எதுவாயிருப்பார்கள், மலைப்பிரசங்க வார்த்தையை கை கொள்ளணும் அப்படின்னா அநேகருக்கு இன்னும் ஏன் அது கை கொள்ள முடியல, ஏன் இன்னும் கோபத்தை ஜெயிக்கலை? நாம் ஒவ்வொரு முறையும் கோபப்பட்டுட்டு இது வீக்னஸ், அல்லது நான் சொன்ன மாதிரி எங்கள் தாத்தாவுக்கு ஹைப்பர் டென்ஷன் வந்து ஹார்ட் அட்டாக்கில் செத்தார், அவர் படுங்கோபக்காரர், அதில் கோபம் கொஞ்சம் எனக்கும் இருக்குது பிரதர். நாம் சத்தியவான்கள் அல்ல, பித்தலாட்டக்காரர்கள். சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான். நாம் விசுவாசித்தோமானால், நேர்மையாய் நம் அக்கிரமத்தை ஒத்துக்கொள்வோமானால், கோவப்பட்டேன், நான் பாவம் செஞ்சிட்டேன், இப்போ செத்தேன்னா நரகத்துக்கு போவேன் அப்படின்னு சொல்லி எரி நரகத்துக்கு ஏதுவான மனுஷனாக இருக்கிறேன், பிசாசானவனால் உண்டானவனாக இருக்கிறேன், நான் ஒத்துக்கொள்ளுகிறேன், நான் மனம் திரும்புகிறேன், ஒரு முறை பிறந்தது நிமித்தம் நான் நரகாக்கினையின் பிள்ளையாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நாம் நேரடியாக தேவனிடத்தில் போய் இயேசுவே எனக்காக பரிந்து பேசுகிறவரே, இந்த ஒரு விசை என்னை மன்னியும், உமை போல் நான் வாழ்வேன், உமக்கு சொந்தமானதெல்லாம் எனக்கும் சொந்தம், அப்பாட்ட கொஞ்சம் வேண்டிக்கங்க, நீ வேண்டிக்கிற சொல்ல வேண்டியது இல்லை மேன், நானே அவர்கிட்ட அதைத்தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், நான் ரத்தம் சிந்தி சம்பாதித்த என் தம்பி என் தங்கை, பொறுமையாக இருங்க, சீக்கிரமாக இவன் பாவத்தை ஜெயிச்சிருவான், சீக்கிரமாக மலைப்பிரசங்கத்தில் நான் போதித்த எல்லாத்தையும் அவன் கை கொள்வான் அப்படின்னு நாம் கேட்காமலே அவர் நமக்காக வேண்டிக் கொள்ளுகிறார். அல்லேலூயா. யோவான் 8:37 47 தேவனால் உண்டானவன் தேவனுடைய வசனங்களுக்கு செவி கொடுக்கிறான், நீங்கள் தேவனால் உண்டாயிராதபடியினால் செவி கொடாமல் இருக்கிறீர்கள். அடுத்து 51 அப்போது இயேசுனுடைய வார்த்தையை சிறு பிள்ளையை போல விசுவாசிக்கணும். ஐயோ எனக்கு என்ன இவ்வளவு பெரிய உயரமாக இருக்குது கிறிஸ்தவம், மலைப்பிரசங்க வார்த்தையிலெல்லாம் நான் என்றைக்கு கை கொள்வது அப்படின்னு மலைக்கக்கூடாது. என் வார்த்தையை கை கொள்ளுவான், இன்னும் எத்தனையோ வார்த்தைகள் இருக்குது யோவான் 14:16 என்னிடத்தில் அன்பு கூர்ந்தால் என் கற்பனையை கை கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னால் அதை ஒரு கட்டளையாக பார்க்கக்கூடாது. வேலைக்காரனை போல் அடிமையாக ஐயா சொல்லுங்கள் கேட்குறேன் அப்படின்னு இது பண்ணக்கூடாது. தைரியமாக இயேசு என்ன அர்த்தத்தில் சொல்கிறா தெரியுமா, ஏ எனக்கு சொந்தமானது எல்லாம் உனக்கும் தானடா சொந்தம், பிதாவினுடைய வார்த்தையை நான் கை கொண்டது போல நீயும் கை கொள்வாய், பிராமிஸ், நாட் அ கமாண்ட். இயேசு உன்னுடைய கற்பனைகள் எல்லாம் ஒரு வாக்குத்தத்தம், சுதந்திரம், சொத்து, அதை பார்த்து பயப்படக்கூடாது. இயேசு என்ன சொல்றார், என் வார்த்தைகளை கை கொண்டால். அப்போது நமக்கும் ஒரு அழியாத வாழ்வு, நித்திய ஜீவன் உண்டு. அது இயேசுவின் மூலமாய் உண்டு. நான் வாழ்ந்த வாழ்க்கை எல்லாம் நீங்களும் வாழ முடியும். நான் அப்பாவின் வார்த்தையை கை கொள்வது போல நீங்களும் கை கொள்ள முடியும். சகரியா பொன்னன் எத்தனை தடவை சொல்லியிருக்கிறாரு, மலை பிரசங்கமெல்லாம் அவர் ராத்திரியில் உட்காந்து பிரசங்க குறிப்பு எடுத்து எடுத்து பிரசங்கம் பண்ணதில்லை. 3 பாயிண்ட் செர்மன், 5 பாயிண்ட் செர்மன்னு அவர் பேசினது பூரா அவர் வாழ்ந்த வாழ்க்கை. அவர் மலை பிரசங்கத்தில் சொன்னது பூரா அவர் வாழ்ந்த வாழ்க்கை. ஆமென். இப்போ அவர் வாழ்ந்த வாழ்க்கை பரிசுத்த ஆவியினாலே அவரால் வாழ முடிந்ததுன்னு சொன்னால், என் வார்த்தையை கை கொள்ளுகிறவன் என்னை போலவே என்றென்றைக்கும் பிழைப்பான்னு சொன்னால் அதையே நமக்கு நம்புறது கஷ்டமாக இருக்குது. எஸ் லார்ட், உம்முடைய வார்த்தையை நான் கை கொள்ள முடியும். சமீபத்தில் எனக்கு விசுவாசம் வந்தது இந்த கவலையை குறித்து. நம்ம போதுமான அளவு எரிநரகத்துக்கு எதுவான பாவங்களை எல்லாம் பேசியிருக்கிறோம், விபச்சாரம், கோபம் எல்லாம். நீங்கள் அந்த மலைப்பிரசங்கத்தில் கவலைப்படாதிருங்கள்னு ஆண்டவர் சொன்னார் இல்லையா, அதை கொஞ்சம் தியானித்து பாருங்களேன். முக்கியமாக லூக்கா 12 எல்லாம் எழுதியிருக்கு, அதையும் நான் தியானித்து உற்சாகம் அடைந்தேன். அப்படின்னா அவர் அதை எப்படி சொல்லுவார் அப்படின்னு சொன்னால், இப்போது ஆகாரத்துக்காக ஏன்பா கவலைப்படுறீங்க, ஆகாரத்தை விட உயிர் பெருசு இல்லையா. உடைக்காக ஏன் கவலைப்படுறீங்க, உடையை விட உடல் பெருசு இல்லை. சில சமயம் இப்போ எனக்கு வயசானதுனால திடீர்னு என்னென்னமோ கம்ப்ளைண்ட் வரும், டாக்டராக இருந்தால் கூட எனக்கும் பயம் வரும், நான் மனுஷன் தானே, என்னடா திடீர்னு இப்படி ஒன்று. அப்போது திடீர்னு நமக்கு ஒன்று நடக்கும்போது உயிரை குறித்தே பயம் ஏற்படும் பொழுது இந்த உடலை குறித்து நமக்கு பயம் வராது. அதாவது ஆகாரத்தை குறித்து நமக்கு பயம் வராது. யோசித்து பாருங்கள், ஏதோ ஒன்று பெரிய கம்ப்ளைண்ட்டு உங்களுக்கு புரிஞ்சுக்கிற முடியலை, மூச்சு அடைக்குது அல்லது தலை சுற்றுது, செத்துருவோமோங்கிற பயம் வருது, உங்கள் பேங்க்கில் எவ்வளவு பணம் இருக்குதுன்னு உங்களுக்கு நினப்பு வருமா? நேர்மையாக சொல்லுங்கள், எத்தனை 1000 இருந்தேன்னா, எத்தனை 1,00,000 இருந்தேன்னா, அதை எவன் எப்படி எடுத்துகிட்டு போனான்னா, இப்போ நான் செத்துக்கிட்டு இருக்கேன். அந்த அர்த்தத்தில் தான் சொன்னார் ஆண்டவர், ஏ என்னத்தை புசிப்போம்னு கவலைப்படாதப்பா, உனக்கு உயிர் இருக்குது. அல்லேலூயா. அவருக்குள் நாம் அசைகிறோம், பிழைக்கிறோம். ஏன் சட்டையை குறித்து எதத்தை உடிப்போம்னு கவலைப்படுற, உடம்பு இருக்குல்ல. இந்த இப்போ ட்ரெயினில் ஏறி வந்தோம், முன்னுக்கையும் பின்னுக்கையும் 2 பேர் அமுக்குறாங்க. என் மனைவிக்கு மூச்சு திணறுது, எனக்கும் மூச்சு திணறுது. இப்போ நான் போட்டிருக்கிற சட்டையை குறித்தா நான் கவலைப்படுவேன்? யோசித்து பாருங்கள். அதைத்தான் ஆண்டவர் சொல்கிறாரு, உன் உடம்பு எலும்பு முறிவு இல்லாமல் ட்ரெயின்லேருந்து இறங்கி வர்றியா, அதுக்கு சொல்லு. என் சட்டை கசங்கி போச்சுன்னு எவனாவது எந்த முட்டாளாவது கவலைப்படுவானா? இதான் கலட்டி போட்டுட்டு வேறு சட்டையை போட்டு வந்தேன், நான் எதுக்கு கவலைப்படணும்? அல்லேலூயா. இப்படித்தான் வாழ்க்கை வாழணும்னு இயேசு சொல்கிறார். ஏன்பா என்னத்தை உடுப்போம்னு கவலைப்படுறீங்க, என்னத்தை புசிப்போம்னு கவலைப்படுறீங்க? உங்கள் அப்பாவுக்கு தெரியாதா உங்கள் உயிர் எவ்வளோ விலையேறப்பட்டது? 2 அடைக்கலான் குருவிகளை விட பெரிய உயிர் இல்லை. ரத்தம் சிந்தி சம்பாதித்த தம்பி தங்கை இல்லை. என் அப்பா எனக்கு போஷித்தது போல் உனக்கு போஷிக்க மாட்டார்? இயேசு எப்படி வாழ்ந்திருப்பார்? இதுதான் எனக்கு சவாலாக இருக்குது. இன்றைக்கி எங்கே ரூம் புக் பண்ணியிருப்பாங்க, நான் கொசுக்கடி இல்லாமல் எங்கே தூங்கலாம், இப்படிப்பட்ட சிந்தையெல்லாம் இயேசுக்கு வந்திருக்குமா? ஏன்னா அவர் என் அப்பா, நான் எங்கே தூங்கணும், அது மரத்தடியாக இருந்தாலும் சரி, 5-ஸ்டார் ஹோட்டலாக இருந்தாலும் சரி, ஸ்தோத்திரம் பண்ணிட்டு ஸ்தோத்திர பாட்டை பாடி எங்கேயும் தூங்குவார். ஆமேன். இதாங்க கிறிஸ்தவம். அப்போது கவலைப்படாதிருங்கள் அப்படின்னு எழுதியிருக்கு, இயேசு போதிச்சிருக்கிறார். இது பிரசங்க குறிப்பு இல்லை, நம்பர் 3, நம்பர் 4 பாயிண்ட் இல்லை, அவர் வாழ்ந்த வாழ்க்கைங்க. நான் ஒரு வாழ்க்கை வாழ்கிறேனப்பா, அடுத்த வேளை எங்கே சாப்பாடு கிடைக்கும், இன்றைக்கி ராத்திரி எங்கே தூங்குவேன், இந்த சிந்தனையே இல்லாமல் நான் எப்படி என் அப்பாவை நம்பி பழக்கிறேன்? ஏன்னா அவர் என்னுடைய அப்பா, எனக்கு அவருக்கு நான் பிள்ளை. 2 அடைக்கலான் குருவிகள் அவருடைய அனுமதி இல்லாமல் கீழே விழுந்து சாகாது, நான் எப்படி சாவேன்? காலத்துக்கு முன்னே என்னை எவன் கொலை செய்வான்? முடியாது. அதே போல தான் நீங்களும் வாழணும். அப்போது கவலைப்படாதிருங்கள் அப்படிங்கிற பிரமாணம், கவலைப்படாமல் வாழ முடியும். இதுதான் எனக்கு சவாலாக இருக்குது. நம்முடைய ஏற்றம் இறக்கம் எதுவாக இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் ஆண்டவரே உம்மை போல் அந்த கவலைப்படாமல் யார் வாழ முடியும்னா அந்த விசுவாசம், அந்த இன்ஹெரிட்டன்ஸ், த இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் ஃப்ரம் ஜீசஸ், அதாவது எப்படி எங்கள் அப்பா தாத்தா பாட்டி மூலமாக வியாதிகளை சுதந்திரித்தனோ, பொய் பித்தலாட்டத்தை சுதந்திரித்தனோ, பகை சுயநலத்தை சுதந்திரித்தேனோ, அதே போல் நான் இப்போ மறுபடியும் பிறந்தவன், நான் அவருடைய சந்ததி, ஆகையினால் எனக்கு சொத்து உண்டு. அவர் வாழ்ந்த வாழ்க்கை எனக்கு சொத்து, அவருடைய சுபாவம் என்னுடைய சொத்து. அவர் கவலைப்படாமல் வாழ்ந்தது போல் நானும் கவலைப்படாமல் வாழ முடியும். திரும்பவும் 22 சங்கீதம் எடுங்க. நான் எதையும் மிகைப்படுத்தி சொல்லலை. தேவன் எவ்வளவு நல்லவர் அப்படின்னு சொன்னால், 24 வசனம், சங்கீதம் 22:24, உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமலும் அருவறுக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினார். இந்த அவனைங்கிறது இயேசு கிறிஸ்துவை குறித்து தாவீது எத்தனையோ வருடங்களுக்கு முன்பாக தீர்க்க தரிசனமாய் சொன்னது. ஆமாம், தாவீது பாடினா இயேசுவுக்கு நடந்தது. எனக்கு என்ன பிரதர், உங்களுக்கு தெரியுமா? அவை அதை தொடர்ந்து வாசிங்க. 30 வசனம் எப்படி முடிக்கிறார் அந்த சங்கீதத்தை? ஒரு சந்ததி அவரை சேவிக்கும், தலைமுறை தலைமுறையாக அது ஆண்டவருடைய சந்ததி எனப்படும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீங்களும் நானும் தெய்வீக சந்ததி. அவர் மூலமாய் இயேசு மூத்த சகோதரர், நம்முடைய அண்ணன், தம்பி தங்கைகளுக்கு அவர் சொத்தை பிதாவினிடத்திலிருந்து சுதந்தரித்து அவர் வாழ்ந்த வாழ்க்கையை நமக்கு கொடுத்திருக்கிறார். நாம் அவருடைய சந்ததி. ஆமேன். அடுத்து 31 வசனம், அவர்கள் வந்து அவரே இவைகளை செய்தார் என்று பிறக்கப் போகிற ஜனங்களுக்கு அவருடைய நீதியை அறிவிப்பார்கள் அப்படின்னு சொன்னால், நான் என் வாழ்க்கையில் என் பிள்ளைகளாக இருக்கட்டும், சபையில் இருக்கிற இப்போ உட்காந்துருக்கிற நீங்கள் யாராக இருக்கட்டும், நான் இப்போ பிரசங்கிக்கிறேன்ல, என் விசுவாசத்தை பிரசங்கிக்கிறேன், என் நம்பிக்கையை பிரசங்கிக்கிறேன். இப்போ என்ன ஆகுமா, இயேசு கிறிஸ்து அவர் சம்பாதித்த சொத்தை, அந்த சுதந்திரத்தை, அவர் வாழ்ந்த வாழ்க்கையை அவருடைய சந்ததியாகிய நானும் சுதந்தரிப்பேன். நான் செத்து கல்லறையிலே வைக்கப்பட்டாலும் தாவீதை போல, பேதுரு சொல்கிற போல, இந்நாள் வரைக்கும் அவனுடைய கல்லறை இங்கே இருக்கிறது அப்படின்னு சொல்லி, ஒருவேளை நான் கல்லறையிலே வைக்கப்பட்டாலும் இப்போ நான் விட்டு போகிற என்னுடைய விசுவாசம், என் பிள்ளைகளிடத்தில், என் ஆவிக்குரிய பிள்ளைகளாகிய உங்களிடத்தில் விட்டு போன அந்த விசுவாசம், நான் செத்து மண்ணுக்கு போனால் கூட அதுக்கு பிறகு ஒரு சந்ததி எழும்பும், அந்த சந்ததி இயேசுவை பிரசங்கிக்கும். அல்லேலூயா. எவ்வளவு தீர்க்கமாக சங்கீதக்காரன் சொல்லியிருக்கிறான். அப்போ நாம் எவ்வளவு நிச்சயமுடையவர்களாக இருக்கணும். சமீபத்தில் நமக்கு தெரியும், தூத்துக்குடி கான்ஃபரன்ஸினுடைய தீம் அவருடைய வருகைக்கு ஆயத்தமாக இருக்கிறத குறித்து, அதை குறித்து நான் வார்த்தைகளை எல்லாம் தியானித்தேன். அங்கே எனக்கு நேரம் இல்லை, இப்போ தொடர்ந்து உங்கள்கிட்ட பேசுகிறேன். இனி வரப்போகிற காலத்துக்கு, நாளைக்கு அல்லது அடுத்த வருஷத்துக்கு அல்லது இன்னும் 10 கழித்து, உங்கள் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும், இந்த உலகம் எவ்வளவு மோசமாக போனாலும், இந்த உலகமே பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது, ரைட்டு, எது எப்படி இருந்தாலும் நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. உங்களுக்கு தெரியுமா, உயிர்த்தெழுந்த ஆண்டவர் உயிர்த்தெழுந்த பிறகு கூட அதை நமக்கு நினைப்பூட்டுகிறார். அதை எப்படி சொல்கிறார்னா, நீங்கள் உங்களுக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை நான் தான், நீங்கள் என் சந்ததின்னு சொல்கிறார். வார்த்தைக்கு வாங்க. வெளிப்படுத்தின விசேஷம் கடைசி அதிகாரம் 16 வசனம், வெளிப்படுத்தின விசேஷம் 22:16, சபைகளில் இவைகளை உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும்படிக்கு இயேசுவாகிய நான் என் தூதனை அனுப்பினேன். இயேசுவே சொல்கிற வார்த்தைங்க, நான் தாவீதின் வேரும் சந்ததியும் பிரகாசமுள்ள விழிவள்ளி நட்சத்திரமுமாய் இருக்கிறேன் என்றார். இப்போது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம், அதெல்லாம் இப்போ எடுக்க தேவையில்லை, அவசியம் இல்லை, தெரியும். ஏசாயா 53 இருக்கிற வசனம், அவர் வறண்ட நிலத்தில் துளிர்க்கிற ஜெசி. ஜெசிக்கு தமிழ் வார்த்தை என்ன? தாவீதினுடைய அப்பா பேர். ஏன் ஈசாயின் வேர் அப்படின்னு எழுதியிருக்கு. அப்போது இப்போ இவ்வளவு நேரம் நம்ம என்ன தியானித்தோம்? இயேசுவினுடைய சந்ததி நாம். அவர் யார்? இயேசு யார்? வேதத்தில் திரும்ப திரும்ப சொல்லப்பட்டிருக்கு, தாவீதின் வித்து, தாவீதின் வித்துன்னு. இவ்வளோ வருஷமாக, 40 நான் பைபிளை படித்து தாவீதின் வித்துன்னா எனக்கு முக்கியமே விளங்கலை. ஆனால் சமீபத்தில் அப்போஸ்தல நடவடிக்கைகளை தியானித்து பார்த்தேன். அதில் ஒவ்வொரு அப்போஸ்தலனும், அது பேதுருவாக இருக்கட்டும், பவுலாக இருக்கட்டும், தாவீதின் சந்ததியில் வந்தவர் இவர், அவர் அழிவை காண ஒட்டீர் அவரை உயிர்ப்பித்தார் தேவன். நாம் அவருடைய நாமத்திலே இப்பொழுது நீங்கள் காண்கிறதும் கேட்கிறதுமான பரிசுத்தாவியை பெற்றோம் அப்படின்னு சொன்னால், தாவீதின் சந்ததியில் வந்த இயேசு, அவருடைய சந்ததி நாம். சரியா? அப்போ இது உங்களுக்கு என்னத்தை காண்பிக்குது? என்ன எனக்கு வெளிப்பட்டது, அல்லது நான் என்ன உற்சாகம் அடைந்தேன், அதை உங்களுக்கு நான் டிரான்ஸ்மிட் பண்ணுறேன். அது என்ன அப்படின்னா, 1 புஸ்தகத்தை வாசித்து பாருங்கள். அதில் தாவீதினுடைய வீழ்ச்சி, அதாவது அவன் பத்சேபாளோடு பாவம் செய்தது, உரியாவை கொலை செய்தது எழுதப்படவே இல்லை. ஆதாமிலிருந்து சந்ததி எழுதப்படுது, தாவீது அவனுடைய வீழ்ச்சி எழுதப்படவே இல்லை. நான் அநேக வருடங்களாய் வாலிபனாய் இருந்த ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து அநேக வருஷங்களாய் தாவீதின் சந்ததினா அப்போ அவன் ரொம்ப வீழ்ச்சியுற்ற மனுஷன், அப்போது அவனை போல் கொலகாரனாக இருந்தாலும் சரி, நீங்கள் விபச்சாரனாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு நம்பிக்கை உண்டு, இயேசு பாவத்தை ஜெயித்தது போல் ஜெயிக்க முடியும் அப்படின்னு தான் நான் விசுவாசித்தேன், பிரசங்கித்தேன். ஆனால் இந்த வார்த்தையை வெளிப்படுத்தின விசேஷத்தில் பார்த்த பிறகு எனக்கு ஒரு புது வெளிச்சமும் உற்சாகமும் அடைந்தேன். அது என்ன அப்படின்னா, நான் தாவீதின் வேர், ஆனால் நான் யார்? பிரகாசமுள்ள விடிவெள்ளி நட்சத்திரம். தேவன் வாக்கு பண்ணினார், தாவீதின் சந்ததியில் மேசியா வருவார் என்று யூத ஜனங்கள், இஸ்ரேல் ஜனங்கள் நம்பினது. எல்லாரும் மேசியாவுக்காக காத்து கொண்டிருந்தார்கள். அவர் யார்? தாவீதின் சந்ததியில் வருகிறவர். ஆனால் அவரை குறித்து 1 புஸ்தகத்தில் தாவீதினுடைய வீழ்ச்சியை பற்றியே எழுதப்படலை. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டபடி அவன் எப்படி ராஜாவானான், அவன் எப்படி சாலமோனுக்கு சொத்து சேகரித்தான், எப்படி ஜெபாலயத்துக்கு வேண்டியதெல்லாம் சம்பாதித்தான் அப்படின்னு தான் முடிஞ்சிருது. இதிலிருந்து என்ன தெரியுது? நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி, நம்மையே நாம் பார்த்தா நாம் நரகாக்கினையின் பிள்ளைகள். ஸ்திரீயினிடத்தில் பிறந்தது நிமித்தம் நாம் அவன் செய்த 2 பாவமும் இல்லை, 1008 பாவத்தை செய்த மனிதர்கள் தான். ஆனால் இப்போது நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால், எப்படி வறண்ட நிலத்திலிருந்து துளிர் விட்டாரோ, எப்படி ஜெசியின் மகனாய் ஈசாயின் வேராய் எப்படி தாவீது வந்தாரோ, அதே போல் அந்த தாவீதின் சந்ததியில் வந்த இயேசு, அந்த இயேசு இப்பொழுது அவர் நம்பிக்கை நட்சத்திரமாக இருக்கிறார் அப்படின்னு சொன்னால், இந்த உலகத்தில் என்ன நடந்தாலும், இனிமேல் என்ன உபத்திரவம் வந்தாலும், என்ன கஷ்டம் வந்தாலும், என் சந்ததியே உனக்கு நம்பிக்கை உண்டு, நான் உனக்கு நம்பிக்கை நட்சத்திரமாக இருக்கிறேன். அல்லேலூயா. மார்னிங் ஸ்டார் அப்படின்னு சொன்னால் எனக்கு ஞாபகம் இருக்குது, பாண்டிச்சேரியில் ஒரு காலனியில் குடியேறினேன். அந்த காலனியில் நான் குடியேறின புதுசில், அதாவது அதுக்கு முன்னாடி ஒரு 3 முன்னாடி பெரிய திருட்டு நடந்து போச்சு. ஒரு வீடவே காலி பண்ணிட்டு போயிட்டாங்க, எத்தனையோ லட்சக்கணக்கான நகைகள் கோடி. அப்போ அந்த நகர்காரவங்கள்லாம் ஒன்று கூடி, இனிமேல் நாம தான் காவல் காக்கணும், போலீஸை நம்பி பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லி ரோஸ்டர் போட்டாங்க. அந்த ரோஸ்டரில் 3 கழித்து என் பேர் வந்துச்சு. ராத்திரி பூரா முழிக்கணுங்க, ஒரு 10 இருக்குன்னா ஒரு தெருவுக்கு 10 ஆளுக்கு ஒரு கையில் ஒரு கம்பு, அப்படியே டொக் டொக்குன்னு நடச்சிக்கிட்டு குர்கா மாதிரி பத்து மணிக்கு ஆரம்பித்தோம், பத்து தெருவியும் சுற்றி சுற்றி வந்தோம். என்னென்னமோ கதைகள் பேசுனாங்க, என்னென்னமோ. அப்போது வானத்தை அண்ணாந்து அண்ணாந்து ஒருத்தர் பார்த்தார், வயசானவர், என்னை விட வயசானவர். என்னத்தை அப்படியே அண்ணாந்து அண்ணாந்து பார்க்குறீங்க அப்படின்னா, நட்சத்திரம் தெரியும் இப்போ, நட்சத்திரம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, விடிய போகுதுன்னு அர்த்தம். நீங்கள்லாம் இளம்பிள்ளைய வாட்சை பார்த்துக்குருவீங்க, நான் அப்படி இல்லை, விடிய போகுதுங்கிறத நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி டொக்கு டொக்குன்னு கம்பு ஊனிக்கிட்டு இருந்த ஒரு வயசானவர் வானத்தை அண்ணாந்து பார்த்தே சொல்லிக்கிட்டு இருந்தார். அதே போலையே ஒரு நட்சத்திரம் தெரிஞ்ச உடனே அவர் ரொம்ப முடுக்காக வேகமாக, ஆ வாங்க வாங்க விடிய போகுது, வாங்க வாங்க சந்தோஷமாக, இன்னும் நடையா, இன்னும் ரெண்டு நடை தான்யா, வா அப்படின்னு உற்சாகமாக கூட்டிகிட்டு போனார். அந்த அர்த்தத்தில் தான் இங்கே இயேசு சொல்கிறார், உங்கள் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும், இந்த உலகம் எப்படி கெட்டு போனாலும், இந்த உலகமே பொல்லாங்கனுக்குள் கிடந்தாலும், நம்பிக்கை நட்சத்திரம் நான் அப்படிங்கிறார். எப்பா உன்னே போல பாடுள்ள மனுஷன் நான், உன்னே மாதிரி ஒரு ஸ்திரீயினிடத்தில் பிறந்தவன் நான், நான் அப்பாவினிடத்தில் இருந்த எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டேன், எனக்கு கொடுத்த எல்லாவற்றையும் உனக்கு அவர் கொடுத்திருக்கிறார். இப்போ சிறைப்பட்டு பத்மாஸ்தீவில் இருக்கிற யோவான் அப்போஸ்தலனுக்கு பர்சனலாக சொன்ன வார்த்தை இப்போ உங்களுக்கும் எனக்கும் பர்சனலாக சொல்கிறார், நான் தாவீதின் சந்ததி, நீ என்னுடைய சந்ததி, உனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, அந்த நம்பிக்கை நான் தான், நான் தான் நம்பிக்கை நட்சத்திரமாக இருக்கிறேன். அல்லேலூயா. இன்னும் உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா, இந்த கிழவன், அதாவது 90 வயதை தாண்டினவன், அவன் சுவிசேஷத்தை எழுதுனா, அப்புறம் நிருபத்தை எழுதுனான். அந்த நிருபத்தில் அவன் என்ன சொல்கிறான்னு பாருங்க. நான் எதையும் உங்களுக்கு கற்பனை பண்ணி சொல்லலை, மிகைப்படுத்தி பேசலை. 1 யோவான் 4 அதிகாரம், அவருடைய வருகையை குறித்து ஆயத்தமாக இருப்போம்னு தூத்துக்குடி கான்ஃபரன்ஸில் கேட்டோம். உங்களுக்கு தெரியுமா, இந்த உலகமே பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. அதாவது காலையில் எழுந்திரிச்சு நான் நியூஸ் பேப்பரை தொடவே மாட்டேன், தொட்டு வெளியே இருக்கிற பேப்பரை உள்ளே கொண்டு வந்து வைப்பேன், ஆனால் அதை ஃபஸ்ட்டு பேஜை கூட திறந்து பயப்பட்டு அதை மூடி வச்சுட்டு பைபிளை தான் திறப்பேன். ஏன் தெரியுமா, நியூஸ் பேப்பரை திறந்தால் சுருன்னு என் காலையில் இருக்கிற என்னுடைய விசுவாச இருதயம், ஸ்துதியோடு ஸ்தோத்திரத்தோடு இருக்கிற இருதயம் சுருங்கி போயிடும். என்னங்கடா ஃபஸ்ட்டு பேஜில் திறந்தாவே இப்படி தான், என்ன செய்தி அங்கே இருக்குது? வேதத்தில் தான் நம்முடைய நாயகன் நம்பிக்கை நட்சத்திரமாய் ஆண்டவர் இருக்கிறார். அல்லேலூயா. இப்போ 90 வயசு கிழவன் இயேசுவை எப்படி பார்த்தார்னு பாருங்கள். யோவான், 1 யோவான் 4:17, நியாயத்தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கத்தக்கதாக அன்பு நம்மிடத்தில் பூரணப்படுகிறது. உங்களுக்கு தெரியுமா, ஒவ்வொரு நாளும் நமக்கு ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை இருக்குது அப்படின்னு சொன்னால், நீங்கள் ஒரு சகோதரியாக இருக்கலாம், ஒருவேளை நை நைன்னு தொந்தரவு பண்ணுற ரெண்டு பிள்ளைகளை வளர்க்குற ஒரு சகோதரியாக தாயாக இருக்கலாம், காலையில் விடிஞ்சதுலேருந்து இதே சத்தம், இதே நை நை நைன்னு தொந்தரவு படுக்கிற வரைக்கும், தூங்குற வரைக்கும். அப்படி நீங்கள் சோதிக்கப்படலாம். தாயினாலும் பிள்ளையினாலும் வாயும் வயிறும் வேறு. சில பிள்ளைகள் கக்கா பண்ணிடும். நான் என்னுடைய மனைவியிடத்திலிருந்தும் சபையில் இருக்கிற எத்தனையோ சகோதரிகள்கிட்ட இருந்தும் நான் படித்த பாடம் என்னென்னா, எப்படித்தான் தெரியுமோ, நான் சாப்பிட உக்காந்தா அது கழிஞ்சிக்கிட்டு கிடக்கு, தலையில் அடிச்சுக்கிட்டு பசி நேரம் சாப்பாட்டை நிறுத்திட்டு அதை கழுவிட்டு தான் நம்ம சாப்பிட வேண்டியது இருக்குது, சலிப்பும் சஞ்சலமும். ஆனால் ஒவ்வொரு நாளும் நமக்கு உயிர் தேவன் கொடுத்துருக்கிறார் அப்படின்னா, அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா, இயேசு அன்பிலே வளர்ந்தார், அன்பிலே பூரணப்பட்டார், சுயநலமுள்ள மாம்சமும் இரத்தமும் உடைய இந்த அழியக்கூடிய சரீரத்தில் வெளிப்பட்ட அவர் நமக்காக சொத்தை சேர்த்தார், அவர் வளர்ந்தார், பிதாவின் அன்பிலே நிலைத்திருந்தார், அவரை அறிகிற அறிவிலே வளர்ந்தார், அன்பிலே பூரணப்பட்டார். நான் சொல்ல அப்போஸ்தலன் சொல்கிறேன் பாருங்கள், 1 யோவான் 4:17, அன்பு நம்மிடத்தில் பூரணப்படுகிறது, ஏனென்றால் அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம், இதுக்கு பெரிய தியாலஜி படிக்க வேண்டியதில்லை, எந்த பைபிள் ஸ்கூல்லையும் காலேஜ்லேயும் போய் படிக்க தேவையில்லை. அப்படியே ரெண்டு ரெண்டு நாலுங்கிற மாதிரி அப்படியே வார்த்தையின்படி எடுத்துக்கொள்ளணும். நான் அப்படி தான் எடுத்து உற்சாகப்படுறேன். அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம். இயேசு இந்த உலகத்தில் இருந்தபொழுது என்னை போல் மாம்சமும் இரத்தமும் உடையவராய் இருந்தார். அவர் எல்லாவற்றிற்கும் அப்பா அப்பா அப்படின்னு சொல்லி தன் பிதாவை சார்ந்து வாழ்ந்தார். ஒரு பிள்ளை வாழ்ந்தது போல, நான் இப்போ சொன்னது போல, நை நை நை நைன்னு எதுக்குனாலும் அம்மா அம்மானு முந்தானியை பிடிச்சிக்கிட்டே அலையுது. அதே போல தாங்க இயேசு வாழ்ந்தார். அப்படி வாழ்ந்ததுனால அவர் பூரணமடைந்தார். இப்போது அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இந்த பூமியிலே இருக்கிறோம். ஆகையினால நாமும் அன்பிலே வளர்ந்து அவரை போல் பூரணப்படுவோம். அல்லேலூயா. இதை விளங்கிக்கிட்டோம்னா நம்ம எந்த ஃப்ரஸ்ட்ரேஷனுக்கும் ஆக மாட்டோம், எந்த சலிப்பும் சஞ்சலமும் நமக்கு வராது. சங்கீதம் 22 சொன்னது போல், என்னுடைய பாடுகளை அவர் அறிவார், அவர் என்னை மண்ணென்று நினைவு கூறுகிறார். நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, வாலிபர்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் என்ன பிரதர் போனால் பாவம் எங்கே போனாலும் பெருகி இருக்குது. ரயில்வே ஸ்டேஷனில் போய் உட்காந்து சும்மா அப்படியே பார்த்தோம்னு சொன்னால் அங்கே ட்ரங்குன்னு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போடுறான். அப்புறம் டிவி பார்க்கக்கூடாதுங்கிறீங்க, செல்ஃபோனுக்கு போகக்கூடாதுங்கிறீங்க, கம்ப்யூட்டரில் போகக்கூடாதுங்கிறீங்க. நான் எங்கே போனேன், நான் பிரயாணம் பண்ணுறதுக்கு ரயில்வே ஸ்டேஷனில் உட்காந்துருக்குறேன், அங்கே எனக்கு சோதிக்கும்படிக்கு படம் வருது. நொய் நொய் நொய்ன்னு என்னை நச்சரிக்காதீங்க, நான் பாவி, என்னை விட்டுருங்க. வாலிப சகோதரனே சகோதரியே அப்படி நீங்கள் சலித்து போகக்கூடாது. பாவம் பெருகின இடத்தில் கிருபை பெருகிட்டு. சகரியா போனன் சொன்ன உதாரணம், ஒரு கப்பல் போய்கிட்டு இருக்குது ஆற்றுல, எங்கே போனாலும் முட்டுது. ஆனால் ஆற்றினுடைய அளவே தண்ணியே உயர்ந்துருதுன்னு சொன்னால் முட்டாமல் மேலே போயிடுது. அதான் அர்த்தம், பாவம் பெருகின இடத்தில் கிருபை பெருகிற்று. அல்லேலூயா. அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இந்த உலகத்தில் இருக்கிறோம். அவர் பாவம் செய்யாமல் வாழ்ந்தது போல ஒரு வாழ்க்கை வாழ முடியும். அவர் அன்பிலே பூரணப்பட்டது போல நாமும் பூரணர்களாய் அவர் முன்பாக தைரியமாய் நிற்க முடியும். ஏனென்றால் அவர் நமக்கு நம்பிக்கை நட்சத்திரமாக இருக்கிறார். நட்சத்திரத்தை பார்த்தோன்னே பொழுது விடிஞ்சிடும். இந்த உலகம் இருட்டில் கிடக்கு, அநியாயத்தில் அக்கிரமத்தில் இருக்குது. காலையில் எழுந்ததுலேருந்து படுக்கிற வரைக்கும் என்னை சுற்றி அக்கிரமம் இருக்குது. ஆனால் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. விடிவெளி நட்சத்திரம் தோன்றும், என் ஆண்டவர் ராஜாதி ராஜா தோன்றுவார், அப்பொழுது அவரை போல் என்னை சுத்திகரித்து கொண்டவன் நான் சுத்திகரித்து கொண்டபடியால், அவர் பாவமில்லாதவராயிருக்கிறது போல நானும் பாவத்தை களைந்து போட்டபடியால், அவர் அன்பிலே பூரணப்பட்டது போல ஒவ்வொரு நாளும் நான் பிறரை நேசிப்பதற்கு, என் மனைவி பிள்ளைகளை, என் வேலை ஸ்தலத்தில் என் சபையில் உள்ளவர்களை, எனக்கு ட்ரைனிங் கொடுக்குறேங்க ஆண்டவரே, முகாந்திரம் இல்லாமல் என்னை பகைத்தார்கள். ஓகே, உங்களையும் பகைத்தார்கள், ஸோ வாட், நீங்கள் இருக்கிற பிரகாரமாக நானும் இருக்கிறேன். அல்லேலூயா. இதுதான் நம்முடைய விசுவாசம். இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்வோம். அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இந்த உலகத்தில் இருக்கிறோம். அவர் வளர்ந்தார், அவர் பூரணமடைந்தார், நாமும் வளரணும் பூரணமடையணும். அப்போது அவர் வரும்பொழுது நாமும் அவருடனே இருப்போம். ஆமென்.